శ్రీమాన్ వెంకటనాధార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది శ్రీరంగలక్ష్మణమునీంద్రపదాబ్జబృంగం శ్రీవాసుదేవగురువర్యకృపావలంబం శ్రీవీరరాఘవగురుత్తమలబ్ధబోధం శ్రీవత్సచిన్నం అఘమర్షణమాశ్రయామః. పొయ్యంబాడి చేట్లూర్ వాసుదేవ శ్రీవత్సాంకార్య మహాదేశికన్ స్వామీనుడయ వార్షిక తిరునక్షత్రం 87వ తిరునక్షత్రం. నాళ్ళది పంగుని మాసం, చిత్రా నక్షత్రం కూడియ దినత్తుల 7/4/2023 அன்றைய தினம் நடைபெறவிருக்கின்றது. அந்த சமயத்தில் சுவாமியை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதாக அடியேனுக்கு பூஜ்யவரியரான ஈச்சம்பாடி ரங்கநாதாச்சார் சுவாமியினுடைய பேரன் அவ ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக வித்வான்களை பற்றி பிரகாசப்படுத்தின்னு இருக்கா. வித்வான்கள் இப்போ எப்படி ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவள்லாம் ஸ்வயம் பிரகாசம். அவளுக்கு வந்து பிரகாசப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய நவீன சாதனங்கள் மூலமாக அவரவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே பல மகான்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சௌகரியமாக அமையிறது. இன்னொரு விஷயம் என்னன்னால், எழுத்து மூலமாக நிறையாக இருந்தாலும் அது தமிழ் மாத்திரமே தெரிஞ்சவாளுக்கு தான் அதை வாசிக்க முடியும். இப்போ இது ஆடியோ வகையில் இருக்கும் பொழுது எல்லாரும் அதனுடைய அனுபவத்தை ரசிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு நல்ல முயற்சி. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பையம்பாடி சுவாமி அப்படின்னு பிரசித்தமாக எழுந்தருளியிருந்த ஒரு மகான பற்றி. இந்த சுவாமி னுடைய பிதாமகர், அவருக்கும் இதே திருநாமம்தான், ஸ்ரீவத் சாங்காச்சாரியார்னு. அவர் பரமபதமான உடனே ஒரு 2-3 வருஷத்தில் சுவாமி ஜனித்ததுனால இவருடைய தகப்பனார் இவருக்கு ஸ்ரீவத் சாங்கம் அப்படின்னு பெயரை இட்டு வளர்த்து வந்தார். சுவாமி அவதார தினம் வந்து தாத்து வருஷம் பங்குனி மாசம் சித்ரா நட்சத்திரம் 1937 அந்த சமயத்தில் சுவாமி காஞ்சி ஜனனான் முக்திஹி அப்படின்ற வசனத்துக்கு பொருந்தும்படியாக சுவாமி ஜனித்தது சத்யவிரத க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில். ஸ்ரீ வாசுதேவாச்சாரியார் பெருந்தேவி அவள் தம்பதிகளுக்கு குமாரனாக சுவாமியினுடைய ஜனனம். தகப்பனார் குழந்தைக்கு சிறு வயசிலேயே வர்ச்சஸ்வியாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 5 வயது பூர்த்தியில உபநயனம் அப்படின்னு சாச்சிருக்கார். உபநயனான கையோட வேதாத்தியனம், அதன் பிறகு தாயாரிடத்திலேயே ஆழ்வார் பாசுரங்களும் கேட்டுண்டு சந்த சொல்லி அந்த கிரமத்தில் வளர்ந்தவர். அதன் பிறகு மதுராந்தகத்தில் பரமபுரி இன்ஜுமேட் ஐசிங்கர் ஏற்படுத்தி வைத்த பாடசாலையில தர்க்க சாஸ்திரத்துக்கு வாசிக்கிறதுக்காக அங்க போய் இவருடைய தகப்பனார் சேர்த்து வச்சார். அங்க வந்து என்ன பின்னாடி வந்து வேதாந்த காலக்ஷேபம் பண்ணணும், நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு ஏற்றமுடையவராக வரணுன்ற ஒரு எண்ணத்துல வேதாந்த காலக்ஷேபத்துக்கு முக்கியமாக தர்க்க சாஸ்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை வாசிக்கிறதுக்காக அந்த பாடசாலையில சேர்த்து வச்சார். சுவாமிக்கு குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்வா. சுவாமிக்கு ஒரு நாள் என்றைய தினம் அக்ஷராபியாசம்னால் ஏதோ ஒரு நாள் பார்த்துருக்கேன், ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே இந்த வருங்காலம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவாளா இருந்திருக்கா. அதனால வந்து ஒரு நாவல் மரம், அந்த பையம்பாடின்னு கிராமம், அங்க வந்து ரொம்ப வருஷமாக நாயக்கர் காலத்துல ஸ்ரோத்ரியமாக அந்த கிராமத்தை கொடுத்தா, மூன்று கிராமங்கள் கொடுத்தா, அதுல வந்து இரண்டு கிராமங்களை வந்து மதுராந்தகம் ராமன் பெயருக்கு எழுதி வச்சுட்டு இந்த பையம்பாடின்ற ஸ்ரீ கிராமத்தை மாத்திரம் இவா வச்சுண்டு இருந்தவா. 1615 வருஷம் அப்படின்னு அடியன் திருத்தகப்பனார் சாதிச்சிருக்கார் இந்த விஷயத்த. தகப்பனார் அதுல வந்து 15வது தலைமுறை, அது வரைக்கும் ஊர்லயே இருந்துட்டு வந்தவா, ஸ்வதர்மமாக வேதாத்தியனம் சாஸ்திர பிரவச்சனம் இதை பண்ணி கொண்டே வந்தவா. ஒரு திடீர்னு ஒரு நாள் நன்னா இருக்கு அப்படிங்கறதுனால நாவல் மரத்துக்கு அடியில குளத்தங்கரையில அக்ஷராபியாசம், அந்த மாதிரி அவர் எவ்வளவு தீர்க்க தரிசி இவருடைய திருத்தோப்பனார் அப்படிங்கறது இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி அது அங்க மதுராந்தகம் கலாசாலையில தர்க்க பாடம் வாசிந்து இருந்தார். அங்க வந்து வேதாந்த வாவதூக்க வில்லிவலம் நாராயணாச்சார் சுவாமி இடத்துல தர்க்க பாடம். அதற்கு பிறகு சுவாமி திருப்பதி கலாசாலையில மேல் படிப்புக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னன்னா, இவருடைய சுவாமியினுடைய தகப்பனார் பால்யத்துல அவருக்கு வைகுந்த பிராப்தி கிடைச்சிடுது, அதனால வந்து அங்க தொடர முடியாமல் இங்க திருப்பதியில மேல, ஏன்னா திருப்பதியில கோழியாலம் சுவாமின்னு பிரசித்தமாக எழுந்தருளி இருந்த மகான், அவருடைய தம்பி குமாரர் அவள்லாம் அங்க கலாசாலையில அத்தியாபகரா இருந்தா, அதனால அங்க அந்த தர்க்க சாஸ்திரத்தை தொடர்ந்து வாஷர் வாஷ பின்னாடி அதுல முடிச்சு அதுல அப்போ வந்து ஒருங்கிணைந்த ஆந்திரா தமிழ்நாடு சேர்ந்தது. அப்போ சென்னை பல்கலைக்கழகம் மதராஸ் யூனிவர்சிட்டியில வந்து முதல் மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றார் அந்த தர்க்க சாஸ்திரத்துல. அதன் பிறகு கோழியாலம் சுவாமியினிடத்துல காலக்ஷேபத்துக்காக பிரார்த்திக்கிறதுக்காக போன பொழுது சுவாமி வந்து கிட்டக்க நெருங்க விடல. என்ன காரணம்னால், கோழியாலம் சுவாமியினுடைய ஒரே குமாரத்தி, அவருடைய பிள்ளை இந்த சுவாமி, அதனால பின்னாடி இந்த தேகத்துக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறதுனால என்னிடத்துல நெருங்கி காலக்ஷேபங்கள் அது வேண்டாம், அதனால அபிநவ தேசிக உத்துமூர் சுவாமியினிடத்துல பண்ணணும் அப்படின்னு கோழியாலம் சுவாமியே நியமிச்சு புஸ்தகங்கள் சிலதெல்லாம் அனுகிரகிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால அதன் பிறகு உத்துமூர் சுவாமியினிடத்துல காலக்ஷேபம் அதெல்லாம் கூடவே இருந்து ஒரு மூன்று நான்கு வருஷங்கள் கூடவே இருந்து சுவாமியினிடத்துல கிரந்த சதுஷ்டயம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் என்ன, ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் என்ன, பகவத் விஷயம், ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் எல்லாம் பண்ணி அதன் பிறகு இதனுடைய அர்த்தங்கள் விசதமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தில் அதிகரண சாராவளி, தத்துவமுக்தா கலாபம், பரமத பங்கம் முதலான கிரந்தங்களையும் உத்தமூர் சுவாமி இடத்திலேயே அவகாசம் ஏற்படுத்திண்டு அதையும் வாசிண்டு இதோட மாத்திரம் இல்லாமல் சுவாமி சாயங்கால வேளையில் ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதத்தில் சில விசேஷ இடங்கள் இந்த மாதிரியான உபன்யாசம் பண்ண போகும்போதும் இவரை கூட்டிண்டு எள்ளியாகுமா உத்தமூர் சுவாமி. அதனால் அதுலேயும் பரிச்சயம் பண்ணிண்டு அதோடு நில்லாமல் தான் உத்தமூர் சுவாமி பல கிரந்தங்கள் அருளி செய்திருக்கார், பல பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்திருக்கார். அதுக்கெல்லாம் சுவாமிய கிட்டக்க சில காரியங்களை கொடுத்து இதை பண்ணிண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில் புதுக்கோட்டையில் திவான் கிருஷ்ணமாச்சாரியார்னு இருந்த அவருக்கு ஒரு வருஷம் நீ போய் காலக்ஷேபம் சொல்லிட்டுவான்னு சொல்லி அந்த சுவாமிக்கு ஒரு வருஷ காலம் அவாத்திலேயே தங்கி தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு எந்தவித குறைவும் ஏற்படாமல் பார்த்துண்டு அவருக்கு எல்லா விஷயங்களையும் இந்த கிரந்த சதுஷ்டயம் மத்திரம் இல்லாமல் சுவாமி தேசிகன் அருளி செய்த சிறிய ரகசியங்கள் பல விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக சுவாமி அருளி செய்தது அந்த கிரந்தங்களையும் காலக்ஷேப முறையில் அவருக்கு சாதிச்சு ஏன்னால் என்ன வச்சனம் பெரிவாள் சொல்றான்னா தான் வாசிக்கும் பொழுது கால் பங்கு தெரிஞ்சுக்கிறாராம் ஒருத்தர் வாசித்ததை தான் ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது இன்னொரு கால் பங்கும் நூத்தருக்கு பாடம் சொல்லும் பொழுது ஒரு கால் பங்கும் கிரமேண வருஷம் ஆக திரும்பவும் திரும்பவும் அந்த கிரந்தத்தில் பரிச்சயத்தை ஏற்படுத்தி கருடுறப்ப மிச்சம் கால் பங்கு அப்படின்னு அந்த மாதிரி கிரமத்தில் இந்த சுவாமி கோடியாளம் சுவாமியினுடைய நியமனம் இந்த இவர் சுவாமிக்கு பின்னாடி பேரனாக தௌஹித்திரன் இருந்து கைங்கரியம் பண்ண போறவர் சம்பிரதாய விஷயங்கள் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ளணும் இன்னொருத்தருக்கும் சொல்லி வைக்கிற அளவுக்கு பரிச்சயம் ஏற்படணுன்ற நோக்கத்தில் உத்தமூர் சுவாமி இதை பண்ணினார் அப்படிங்கிறது தெரியறது. அதன் பிறகு சுவாமிக்கு 1958 கல்யாணம், அது வந்து ஆங்கில தேதி நவம்பர் 2 1958. இவா தேவிகள் யார் அப்படின்னால் அவள்லாம் நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்தவா, கேதாண்டபட்டி சுவாமியினுடைய சமீப ஜாதிகள். இவாளும் கேதாண்டப்பட்டி கூத்தாண்ட குப்பம் அந்த அக்ரஹாரத்தை சேர்ந்தவா. அதில் சக்கரவர்த்தி ஐயங்கார்னு எழுந்தருளியிருந்த அடியனுடைய மாதாமகன் அவருடைய ஜேஷ்ட குமாரத்தி. அவளுக்கும் இவருக்கும் கல்யாணம். அதன் பிறகு கோழியாளம் சுவாமி திருநாட்டுக்கு அலங்கரித்தது 1961 கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி அந்த தினத்தில். அந்த கைங்கரியங்களை பல மகான்கள் அதில் பங்கேற்றுருக்கார் அப்படின்றது தெரியறது. அதில் அந்த கைங்கரியத்தை கிரமமாக எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் அனுஷ்டிச்சு பண்ணி அந்த மாதிரியான கிரமத்தில் பண்ணினவர் சுவாமி கோழியாளம் சுவாமியினுடைய அனுகிரகத்துக்கு பரிபூர்ணமான பாத்திரமானவர். இந்த சுவாமிக்கு தங்க பெரிவாளிடத்துல தகப்பனாரிடத்திலேயே சமாசிரயணம், கோழியாலம் சுவாமி இடத்துல ஒரு வயசா இருக்கும் பொழுது பரசமர்ப்பணம், ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல அந்த கோழியாலம் சுவாமி இடத்துல பரசமர்ப்பணம். இந்த சுவாமிக்கு காலக்ஷேபம் பூர்த்தியாக அபிநவ தேசிக வாத்ஸ்ய சச்சக்கரவர்த்தி புத்தமூர் வீரராகவாரிய மகாதேசிகன் அந்த சுவாமி இடத்துல, இதுல இந்த தர்க்கசாஸ்திர பரிச்சயத்தோட நில்லாமல் புத்தமூர் சுவாமியினிடத்துல மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்தம் தான் காலக்ஷேப கிரமத்துல அதுவும் ஆயிடுத்து. அதற்கு பிறகு மிச்ச சாஸ்திரங்கள் வந்து, அதாவது சதுஷாஸ்திரம் அப்படின்றத இந்த மூணு, அதுக்கப்புறம் வியாக்கரணம்னு கோழியானம் சுவாமி அவர் பரம வையாக்கரணர் அப்படின்னு பிரசித்தி. அதனால் அந்த சுவாமி வியாக்கரண புஸ்தகங்களை கொடுத்து வாசிக்கணும்னு ஒரு அனுகிரகம் பண்ணினதுனால இவருக்கு வியாக்கரணம் வாசிக்கணும்னு. அதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. எப்படின்னால், பூந்தமல்லி பூவிருந்தவல்லின், அதுவும் பக்கத்தில் தாசரதி பேட்டை அப்படின்னு முதலையாண்டான் சன்னதின்னு, அங்கே வந்து காஞ்சி பெரியவர் 100 வயசு வாழ்ந்தவர், அவர் அங்கே ஒரு பாடசாலை ஏற்படுத்தி வியாக்கரணம் வாசிக்கிறதுக்கு ஒரு வாத்தியார், அது திருநெல்வேலி பக்கத்தில் கொட்டாரம்னு அக்ரஹாரமாக, அங்கே வந்து அங்கிருந்து ஒருத்தர் ராமசுப்பா சாஸ்திரிகள் அப்படின்னு அவரை ஏற்பாடு பண்ணினார். அதனால் அப்போது வியாக்கரணம் வாசிக்கிறதுக்கு சுவாமிக்கு ஒரு சந்தர்ப்பம் அங்கே ஏற்பட்டது. அவரிடத்துல வியாக்கரணம் வாசியார். அதாவது என்னன்னா, பல்கலைக்கழகத்தில் ஒரு புஸ்தகத்தில் 1/10 வச்சுருக்கா, ஆனால் இவருக்கு பூர்த்தியாக பாடம் அந்த சுவாமி இடத்துல. அதை கடைசி வரைக்கும் சுவாமி திருநாட்டுக்கு அலங்கரிக்க போகிறச்ச 82 திருநட்சத்திரம், அப்போ கூட அந்த பாணினி மகரிஷியினுடைய சூத்திரங்கள் 4000 வியாக்கரண சூத்திரங்கள், அத்தனையும் வரிசையாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஞாபகத்தோட எழுந்துருளி இருந்தவர். அவர்கிட்ட வாசி என்ன, அப்போ இருக்கிற சட்டத்திட்டம்னால் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு தடவை தான் ஒருத்தருக்கு அந்த கோல்டு மெடல் அது தருவாளாம். அதனால் இவர் இங்கிருந்து அப்போ இந்த பரீட்சை எழுதும்போது ஆந்திரா பிரிஞ்சாச்சு, அதனால் ஆந்திராவுக்கு போய் மசூலிப்பட்டினத்தில் ஒரு வக்கீல் அவாத்தில் தங்கி பரீட்சை எழுதி அந்த வியாக்கரணத்தில் இவர் தேர்ச்சி பெற்றார். அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், வியாக்கரணத்தில் வந்து இவருக்கு முதல்ல இவர் ரிசல்ட் போடும்போது இவர் பேர் போடலை. என்னன்னு விசாரிச்சா ஒரு பேப்பரை வந்து தொலைச்சிட்டாங்க, அதனால் போடலை. அதுக்கப்புறம் அவர் மெனக்கட்டு யூனிவர்சிட்டியில் கேட்டு எல்லாம் பண்ணப்போ என்ன தெரிய வந்ததுன்னால், மிச்சம் இருக்கிற வந்து 9 பேப்பரில் 900 மார்க்கா இந்த சுவாமி. அதனால் அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு அந்த பேப்பரையும் இவர் பாஸ் பண்ணதாக தீர்மானம் பண்ணி இவர் வந்து அந்த வியாக்கரண சிரோமணியில் இவருக்கு சர்டிஃபிகேட்டு கிடச்சிது. இது ஒரு பிரசங்காத்து சொல்கிற தெரிஞ்ச ஒரு நிகழ்வு, அதை இந்த கோஷ்டியை சேர்ந்தவாளோட பகிர்ந்துக்கிறேன். அது முடிஞ்ச பின்னாடி இது போராதுன்னு அந்த காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவர் வந்து காளஹஸ்தியில் பரீட்சை, எப்படி பரீட்சைன்னா செலாக்கா பரீட்சைன்னு, வியாக்கரணத்தில் அதில் புஸ்தகங்களை அடுக்கி வச்சுடுறா, யாராவது ஒரு குழந்தைய கூப்பிட்டு அதை பிரிக்க சொல்றது, அந்த இடத்துலேருந்து கேள்வி. அந்த மாதிரி இவருக்கு பரீட்சை வச்சு அதுல முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்று அந்த காலத்துல 68 சொல்லியிருக்க, ஒரு கல்கண்டு செட்டி, செட்டி மாதிரியே கல்கண்டு, அதுல சன்மானம் ஒரு நவரத்ன மாலை, 1000 சம்பாவனை எனக்கு. அதை வந்து அந்த மாதிரி பண்ணி அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார் அப்படின்றதுனால அது அவ்வளவு தூரம் அதை ஞாபகத்திலையும் வைத்து கொண்டு இருப்பவர். அது அதெல்லாம் முடிஞ்சு அதற்கு இதில் சதுஷாஸ்திர வித்வான்ற கிரமத்தில் ஆயிடுத்து. இதன் பிறகு அங்கே அந்த தாசரதிப்பேட்டையிலேயே கொஞ்ச காலம் சம்ஸ்கிருத காலேஜில் அத்தியாபகராக இருந்து அதன் பிறகு 71 125 மேலே ஆறுது இப்போ. அப்படிப்பட்ட உயர்ந்த மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படின்ற இதில் இவருக்கு அத்தியாபகராக இவரை நியமித்தார். இந்த சாஸ்திரத்துக்குன்னு இல்லாமல் அத்தியாபகர் அப்படின்னு பொதுவாக இவருடைய அந்த நியமனம். இவருக்கு ஒரு 3 அங்கேருந்தே வந்துட்டு போனார். அதுக்கப்புறம் 1974 உத்தமூர் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில், நீ சென்னைக்கு வந்துடும், அவ்வளோ தூரம் நித்தியபடி வந்து போயிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்ல, அதுக்கப்புறத்துலேருந்து சென்னை வாசம். இந்த காலேஜில் வாசிக்கிற அத்தனை பேரும் அப்பா கிட்டக்க வாசிக்க ஆத்துக்கு வராதவா கிடையாது. வியாக்கரணம்னு ஆரம்பித்து தோப்பனாருக்காக வியாக்கரண சாஸ்திரம் இந்த காலேஜில் ஆரம்பித்து அதுக்கு அத்தியாபகராக ஒரு 5-6 கழித்து அப்பாவை நியமித்தார். அங்கே வந்து எந்த சாஸ்திரத்தில் எந்த வாசிக்கிற பசங்களார் அவளுக்கு சந்தேகம் வந்தாலும் அப்பாவண்ட கேட்கறதுக்கு தான் வரா. காலேஜில் இவருடைய பெயர் வந்து ஸ்ரீசார்னு பிரசித்தி அங்கே. அந்த மாதிரி அந்த கலாசாலையில் ஒரு 25 உத்தியோகம் பண்ணி கடைசியில் 3 பிரின்ஸிபாலாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அதன் பிறகு இவருடைய வியாக்கரணத்தில் இருக்கக்கூடிய விசேஷ ஞானத்தை உபயோகப்படுத்தி கொள்ளணுன்றதுக்காக பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டாலஜின்னு, அவ என்னன்னா நம்ம சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பழைய புஸ்தகங்களோ இல்லை அச்சில் வராததோ அதில் இருக்கக்கூடிய விசேஷமான அம்சங்களை பல வித்வான்களை கொண்டு அதில் பரிசிரமப்பட வச்சு அதை புஸ்தகமாக வெளியிட்டுருக்கா. அதில் தகப்பனார்கிட்டக்க கொடுத்த விஷயம் என்னன்னா வேதத்தில் உபயோகப்படுத்தப்படுற பதங்களுக்கு வியாக்கரணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு, எப்படி அதை வந்து வியாக்கரண ரீதியாக அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுன்னு இந்த இது. அதை ஒரு சுமார் ஒரு 7 அங்கே இருந்து பண்ணினார். அது வந்து பல புஸ்தகங்களாக இப்பையும் வெளியில் வந்துருக்கு. 1997 2004 வரைக்கும் அங்கே இருந்தார். அதனால் அது வரைக்கும் பண்ணதை ஒரு 5-6 இப்போ வந்திருக்கு, இன்னும் வந்துருக்கலாம். அது அந்த விஷயங்கள் அங்கே. அதன் பிறகு திருப்பதியில் அந்த கேந்திரிய சம்ஸ்தான்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு அமைப்பு அங்கே கலாசாலையில் சாஸ்திர வாரிதி அப்படின்ற ஒரு உயர்ந்த கோர்ஸை ஏற்படுத்தி அதுக்கு பாடம் சொல்லணும்னு இவந்த சுவாமியை கூப்பிட்டு அங்கே வந்து பாடம் சொல்லும்படி நியமனம். ஒரு 3 அங்கே. அது என்ன விசேஷம்னால் ஏற்கனவே வந்து எல்லாம் வாஷ்யூட்டு பிஎஸ்டி வரைக்கும் பண்ணினவாளுக்கு அவ என்ன சாஸ்திரத்தில் வாசிருக்காளோ அதில் ஒரு புஸ்தகம் முழுமையாக அதுல வந்து தேர்ச்சி பெற வைக்கிறதுக்காக இந்த சுவாமிய அங்க நியமனம் பண்ணா. அத ஒரு 3 வருஷ காலம் அங்க இருந்து அதன் பிறகு இவர் சென்னையில நங்கநல்லூன்ற தான் ஏற்கனவே நிர்மாணம் பண்ணின அகத்துல பகவத் ஆராதனம், வரவாளுக்கு காலக்ஷேபாதிகள் இதெல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய காலத்தை போக்கிக் கொண்டிருந்தவர். இவருக்கு விருதுகள் இன்னதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி நிறைய விருதுகள். இவருக்கு வந்து எல்லா மடாதிபதிகளும் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம், ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம், அதே மாதிரி பரகால மடத்திலையும் சரி, அதே மாதிரி ஸ்ரீமத் அகோபில மடம் அங்கேயும் சரி, அதே மாதிரி கிரமத்தில் ஸ்ரீ பவுண்டரீகபுரம் ஆசிரமம், ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் அந்த ஆசிரமத்திலேருந்தும் சரி, அதே மாதிரி ராகவேந்திர சுவாமி மட் மந்திராலயம் அதில் ரொம்ப வருஷமாக அதில் வரும்பொழுது அங்கே வருஷா வருஷம் 2 தடவை அங்கே சதஸ் நடக்கும். ஒன்று ஆவணியாவட்டம் சேர, இன்னொன்று வேற மாதத்தில். அது ரெண்டுத்துக்கும் இந்த சுவாமி நாவல் பாக்கத்தில் பிரசித்தமாக எழுந்தருளி இருந்த என்எஸ்ஆர் சுவாமின்னு விவகாரம், அந்த சுவாமி திருப்பதி கலாசாலையில் உத்தியோகமாக இருந்த சமயம் ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு வருவா அந்த சதஸ்க்கு. ஒரு 3 நாள் நடக்கும். ஏன்னால் அந்த சுவாமி பெரிய மகான், அவர் பல சாஸ்திரங்கள் வாசியவர். அதனால் இவா ரெண்டு பேரையும் அந்த ராகவேந்திர சுவாமி மட்டில் வந்து விசேஷமாக கௌரவிச்சிருக்கா. அது அவரோட திரும்பவும் சமாகமம் இந்த பாண்டிச்சேரியில் ஒரு 7 வருஷ காலம் அந்த என்எஸ்ஆர் சுவாமின்ற மகானோட சேர்ந்தே நிறைய அவர் வேற ஒரு சாஸ்திரத்துக்கு பெரிய காரியங்களை பண்ணியிருக்கார் அங்கே இருந்துட்டு. அதே மாதிரி தகப்பனார் இந்த வியாக்கரண சாஸ்திரத்துக்காக, அதனால் இதில் இவர் சென்னையில் அதிக நாள் வாசம் பண்ணது மயிலாப்பூர் தேசிக பவனன்ற அந்த இடத்துல, அங்கே ஒரு 16 வருஷ காலம் வாசம். அங்கே வந்து எல்லா கிரந்தங்களும் காலக்ஷேபமான இருக்கக்கூடிய கிரந்தங்கள், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீமத் ராமாயணம் அக்ஷரம் விடாமல் பூர்த்தியாக அங்கே உபன்யாசம் கிரமத்தில், அதே மாதிரி திருவாய்மொழி அதே கிரமத்தில் பூர்த்தியாக அங்கே வாரத்தில் 1 நாள் அந்த கிரமத்தில், அதே கிரமத்தில் பெரிய திருமொழியும் பூர்த்தியாக அங்கே ஆயிருக்கு. இதெல்லாம் சாயங்கால வேளையில். கார்த்தால வேளையில் காலக்ஷேபமாக சொல்லக்கூடிய கிரந்தங்கள். இது தவிர அங்கே மார்கழி மாதத்தில் திருப்பாவைன்ற வச்சுண்டு திருப்பாவையும் சொல்லிட்டு கொஞ்சம் அவகாசத்தில் ஒரு 2 வருஷ காலம் பாகவதம் சாதிச்சிருக்க, பாதுகா சகசரம் ஒரு 2 வருஷ காலம், அதே மாதிரி விஷ்ணு சகசிரநாமம் அது ஒரு 2 வருஷ காலம், இந்த மாதிரி பல விஷயங்களை எடுக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு இடத்துல சேஷபவனம்னு ஒரு அவாத்தில் வந்து விஷ்ணு புராணம் அக்ஷரம் விடாமல் பராசரம் பிரம்மரிஷி அருளி செய்தது. தத்வேனயகா சிதஜிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரா ஸ்ரீமத் ஆளவந்தார். ஒரு ஸ்லோகத்தின பாதியில விஷ்ணு புராணத்தினுடைய சாரம் தத்துவம் என்னன்னு கேட்டுண்டு வந்தார் மைத்ரேயர். 80 வயசுக்கு மேல பராசரர் வயசுல சின்னவர், அவர் தத்துவம் என்னன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன்தான் தத்துவம். அதை விசதமாக சொல்லக்கூடிய 6000 ஸ்லோகங்கள் கொண்ட விஷ்ணு புராணம், அதையும் அக்ஷரம் விடாமல், இதோட மாத்திரம் இல்லாமல் சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் கணக்கு வழக்கே இல்லை, நிறைய தடவை காலக்ஷேபம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரந்தமும் அந்த மாதிரியான கிரமத்தில் பல கிரந்தங்களை பலமுறை பல பேருக்கு அவளுக்கு எளிமையாக புரியும்படி காலக்ஷேபமாகவும் உபன்யாசமாகவும் சொன்னவர். இது மட்டும் இல்லாமல் பல உபனிஷத்துக்களை உபன்யாசம் பண்ணவர். ஒரு இடத்துல எல்லா உபனிஷத்துக்களையும் வந்து அங்கே உபன்யாசம் பண்ணியிருக்கார். இது மாத்திரம் இல்லாமல் பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு உத்தமூர் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில் ஆரம்பித்து பண்ணது திருவஹீந்திரபுரம் தேவநாதன் விஷயமான தேவநாயக பஞ்சாசத், அதுக்கு முதல் ஸ்தோத்திரம் அது. அதன் பிறகு கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவம், ஸ்ரீஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், ஸ்ரீவைகுண்டஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம், பஞ்சஸ்தவம்னு பேர். இது ஐந்துக்கும் விஸ்தாரமான வியாக்கியானம். ஏன்னால் எங்கள் வம்சம் வந்து கூரத்தாழ்வானுடைய தௌஹித்திர வம்சம் அப்படின்னு சொல்கிறது. அதனால்தான் அந்த பேர் ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரர் கூரத்தாழ்வானுக்கு, இவருக்கு அதே. அதனால் அந்த கிரந்தங்களுக்கு விஸ்தாரமான வியாக்கியானம், அது போரும் போருன்ற அளவுக்கு அதை அருளி செய்தவர். அதன் பிறகு ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்ன, சதுஸ்லோகி என்ன, இது ரெண்டுத்துக்கும் விரிவான வியாக்கியானம். அதாவது ஒரு ஸ்லோகத்துக்கு பார்த்தோம்னால் 30 பக்கம் 40 பக்கம்லாம் வியாக்கியானம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்தோத்திர பாஷ்யம், சதுஸ்லோகி பாஷ்யம், கத்யத்ரய பாஷ்யம், இதை வந்து சுவாமி தேசிகனுடைய 700வது ஆண்டு விழா கொண்டாடின சமயம் 1968-69 அந்த சமயத்தில் எடிட் பண்ணவர். அதே மாதிரி சுவாமி தேசிகன் அருளி செய்த சததூஷணின்ற கிரந்தம், அதில் 66 வாதங்கள் கிடைச்சிருக்குன்னு அதை வந்து விஸ்தாரமான பூமிகையோட 74 வெளியிட்டவர். அது அது இது சாஸ்திர கிரந்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்தோத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும்ன்ற ஒரு கிரமத்தில் பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் உத்தரசதகம் அஷ்டஸ்லோகி ஸ்ரீ குணரத்ன கோஷம், இதுக்கும் விரிவான வியாக்கியானம் எழுதி வெளியிட்டிருக்க. சுவாமி தேசிகன் அருளி செய்த சரணாகதி தீபிகை, தசாவதார ஸ்தோத்திரம், காமாசி காஷ்டகம், வேகா சேது ஸ்தோத்திரம், அஷ்டபுஜாஷ்டகம், அப்புறம் சுதர்சனாஷ்டகம், சோடசாயுத ஸ்தோத்திரம், கருடதண்டகம், பரமார்த்த ஸ்துதி, இந்த கிரந்த இந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம். இதோட மத்தரம் இல்லாமல் சுவாமி தேசிகன் ஜனனி ஜென்மபூமிஷ என்ற கிரமத்தில் தான் அவதரித்த தூப்பில் அங்கெழுந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் விளக்கொளி பெருமாள், அந்த எம்பெருமானை பற்றின சரணாகிதி தீபிகை, அதுக்கும் விஸ்தாரமான வியாக்கியானம். அதுக்கப்புறம் பிராகிருத ஸ்லோகம், சுவாமி பிராகிருதத்தை சாய அதுக்கு சம்ஸ்கிருதம் கண்டுபிடிக்கிறதுல வல்லவர், அந்த அச்சுத சதகம் தேவநாதன் விஷயமான அதுக்கு விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம், ஸ்ரீஸ்துதிக்கு வியாக்கியானம். இந்த மாதிரி பல ஸ்தோத்திரங்கள், ஏறக்குறைய ஒரு 15-17 ஸ்தோத்திரங்களுக்கு வியாக்கியானம் தேசிகன் அருளி செய்தது. இது தவிர சுவாமி தேசிகன் அருளி செய்த பரமத பங்கம் அப்படின்ற அந்த கிரந்தத்தை மாத சஞ்சிகையான ரங்கநாத பாதுகை, அதில் வந்து ஒரு 10 வருஷ காலம் தொடர்ந்து எழுதிட்டு வந்தவர், ஒரு 6 அதிகாரம் வரைக்கும் அதில் வந்திருக்கு. அதோட மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீ ரிசுமப்ரியான்ற அந்த புஸ்தகத்தில் சுபாஷித நீவின்னு சுவாமி அருளி செய்த 12 விஷயத்தை எடுத்துட்டு ஒன்னொன்றுக்கும் 12 ஸ்லோகம், 144 ஸ்லோகங்கள், அந்த அதுக்கும் வியாக்கியானம், பல அர்த்தங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும், அதை பண்ணிட்டு வந்தவர். இதுக்கு அடிக்கடி நாவல்பாக்கம் NSR சுவாமியை பற்றி நிறைய விஷயங்கள் தோப்பனார் சாட்சிருக்க, பெரிய மகானவர், எவ்வளவோ சாஸ்திர பிரவசனம், எத்தனையோ பேரை வந்து சாஸ்திர பிரவசனம் பண்ணும்படி பண்ணியிருக்கிறவர் அவர் அப்படின்னு. அந்த சுவாமி தன்னுடைய வியாக்கியான கிரந்தத்தில் ஒரு இடத்துல தவப்பனாரை பற்றி ஒரு பேரா எழுதியிருக்க, அதாவது எந்த விஷயத்தில் சந்தேகம் வந்தாலும் தோப்பனார் அவருடைய திருநாமம் வாசுதேவ ஸ்ரீவத் சாங்காச்சாரியார் அவர் பெயரை எழுதி இவருடைய வியாக்கியான புஸ்தகங்கள் ஏதான ஒண்ணுல பார்த்தால் தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. அது அதோட மத்திரம் இல்லாமல் பரகால மடத்தில் லக்ஷ்மி உபாயத்துவ தீபம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அந்த பரகால சுவாமி அருளி செய்தது. அந்த கிரந்தத்துக்கு தமிழில் விஸ்தாரமான வியாக்கியானம் லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்க, அது அவ பரகால மடத்தில் வெளியிட்டிருக்கா. அதுக்கப்புறம் ஆச்சாரியன் எல்லாரை விட உயர்ந்தவர் அப்படின்றத லோகத்தாருக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சுவாமி தேசிகன் அருளி செய்தது இதிராஜ சப்ததின்னு 74 ஸ்லோகங்கள், 74 சிம்மாசனாதிபதிகள் பாஷ்யகாரருக்கு, அதை மனசில் வச்சுட்டு 74 ஸ்லோகங்கள். அந்த இதிராஜ சப்ததிக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் அதுவும் பரகால மடத்தில் வெளியிட்டிருக்கா. அதோட மத்திரம் இல்லாமல் பரகால முன்னாடி பட்டத்தில் அலங்கரித்த மகான் அனுகிரகித்த கண்ணினும் சிறுத்தாம்பு வியாக்கியானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரகாசப்படுத்துறதுக்கு பல பிரகாரம் உபயோகமாக உதவி பண்ணி இருந்திருக்கார். இது மத்திரம் இல்லாமல் சுவாமி முக்கியமாக சென்னை யூனிவர்சிட்டியில் 45 வருஷம் முன்னாடி இருந்தவர் ப்ரொஃபசர் ராகவன் பேர் அவருக்கு. அவர் வந்து இப்போ சிங்கார பிரகாசம் அப்படின்னு போஜராஜன்ற அந்த ராஜா எழுதின புஸ்தகம், அதில் நிறைய பிராகிருத ஸ்லோகங்கள், எத்தனோ சாஸ்திரங்கள்லேருந்தெல்லாம் விஷயங்கள்லாம், அதனால் அதுக்கெல்லாம் இவர் வந்து நிறையா விஷயங்களை எடுத்து கொடுத்து பிராகிருதத்துக்கு சாய எழுதி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் வந்து ஒரு 74லேருந்து 77-78 என்பது அந்த சமயத்தில் சுவாமி பண்ணின காரியங்கள். உத்தமூர் சுவாமியின் இடத்துல விசேஷமாக பிரதிபத்தியோடு கூடினவர், கேட்கவே வேண்டாம் கோழியாளன் சுவாமி மாதா மகன் ஆச்சாரியன், அதனால் அவரிடத்துலையும் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்நாளில் அவ சுவாமிகளுடைய திருநட்சத்திரங்களை விசேஷமாக ஆத்தில வேத பாராயணம் சேவா காலத்தோட நடத்தி கொண்டு வந்தவர். இந்த சுவாமிக்கு பல விருதங்கள் பல மகான்கள் கொடுத்துருக்கா. அதில் விருதங்கள் என்னென்னன்றதை மத்திரம் விஜாபிக்கிறேன். முக்கியமாக பாரத ராஷ்டிரபதி சம்மானம் 2001 சுவாமிக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து கோபாலோபாயனம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கா இந்தியாவில், 7 பேருக்கு தான், அதனால் அதில் சுவாமிக்கு அந்த திருதண்டி ஜீயர் அவர் கொடுத்தது. அதுக்கப்புறம் இவருடைய வையாக்கரணத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தை பார்த்து அபினவ நாகேசகா அபினவ பதஞ்சலிகி அப்படின்ற விருதங்கள்லாமும் கொடுத்துருக்கா. மகாமகா உபாத்யாயான்ற விருது திருப்பதி கலாசாலையிலையும், அதே மாதிரி புதுடெல்லி லால் பகதூர் சாஸ்திரி அந்த கலாசாலையிலையும் 2 தடவை இவருக்கு அதை கொடுத்துருக்கா. வியாக்கரண நிஷ்ணாதா, அதே மாதிரி இன்னும் பல விருதுகள், வேதாந்த நிஷ்ணாதா. இன்னொரு இடத்துல வரும்பொழுது சுவாமிக்கு பராபர வித்யா பாஸ்கரா அப்படின்னு ஒரு ஒரு விருதம், அந்த மாதிரியான விருதுகள் பலது. ஏதோ ஒரு சிலது ஞாபகம் வந்ததை விஜாபனம் பண்ணேன். அதோட மத்திரம் இல்லாமல் இவர்கிட்ட விசேஷமான அம்சம் என்னன்னால், பழகறதுக்கு ரொம்ப எளிமையானவர். இத்தனை காரியத்து நடுவுல தன்னுடைய இந்த சுவாமிக்கு ரெண்டு குமாரால் சௌகரியமா இருந்துட்டு இருக்கா. எம்பெருமான் அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலையும் அவா பசங்கள் அவளுக்கு கதை சொல்றது. இதுல வந்து சமர்த்தர் எந்த கதையா இருந்தாலும் ராமாயணமோ மகாபாரதமோ பாகவதமோ எம்பெருமான் சம்பந்தப்படுத்தியே கதை. அதுல சில நீதிகள், நம்ம வாழ்க்கையில எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதையும் அதை சொல்லி கொடுக்கறது. அதுல வந்து ரொம்ப ரொம்ப சமர்த்தர், ரொம்ப சுலபர், எளிமையா யாரும் அணுகலாம். ஸ்தோத்திர பாடம் சொல்லி தரதுக்கு ரொம்ப பிரியப்பட்டவர். பெரிய பெரிய கடினமான கிரந்தங்கள், அதாவது தத்துவமுத்தா கலாபம் ஒருத்தர் வந்து வாசிட்டு போனார். அதே மாதிரி அதிகரண சாராவளி இதெல்லாம் வந்து பாடம் சொல்லியிருக்க. இப்போ வந்து அந்த சுத்தமுத்தா கலாபம் தோப்பனார்கிட்ட வாசிட்டு இப்போ பிரபலமா எழுந்துருளி இருக்க காணியம்பாக்கம் தேவநாதாச்சார் சுவாமி, அவர் வைஸ் சான்சலரா இருக்கார் பெங்களூர்ல, திருப்பதி கலாசாலையில ப்ரொஃபஸரா. அந்த சுவாமிக்கு 84 தத்துவமுத்தா கலாபம் தோப்பனார் பாடம் சொல்லியிருக்க. இதோட மாத்திரம் இல்லாமல் பிரசித்தமான வந்து மகாவித்வான், அதாவது அகோபிலமட ஆஸ்தான வித்வான் சோபத்தூர் ராமானுஜாச்சார் சுவாமின்னு, அந்த சுவாமி இந்த நவீன உபகரணங்களை கொண்டு ஆத்துக்கு வந்து ஒரு 4-5 நாள் தொடர்ந்து வந்து சுவாமி கிட்ட பல சாஸ்திரங்கள்ல இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் விஷயங்களை சொல்ல சொல்லி அபூர்வமான விஷயங்கள் அதை வந்து பதிவு பண்ணி எடுத்துட்டு போய் அதை என்னன்னால் பெரிய பெரிய காலேஜில் அத்தியாபகாலா இருக்கிறவாளுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ்னு நடத்துறா. அந்த சமயத்தில் இதை மேற்கோளா காட்டுறதுக்கு உபயோகப்படும்படி பண்ணிட்டு இருக்கார் அந்த சுவாமி. அதை வந்து ஆத்துல பண்ணிட்டு போனார். அது ஒண்ணு. அதோட மாத்திரம் இல்லாமல் பல இடங்கள்ல வியாசங்கள் எழுதியிருக்க, அது கணக்கு வழக்கே கிடையாது, இவ்வளவுதான் வியாசம்னு அதெல்லாம் தொகுத்து சுவாமியினுடைய சதாபிஷேகம் சஷ்டிப்தபூர்த்தி 26/3/97 அன்று நடைபெற்றது. சப்தத்தி 3/4/2007, சதாபிஷேகம் 11/4/2017. அந்த சமயத்தில் ஒரு மலர்ல சுவாமி எழுதின வியாசங்கள்ல கிடைச்ச வரைக்கும் சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுமே போட்டு அதுவும் கிடைக்கிறது. அந்த மாதிரி இருக்கு சுவாமி. அதுக்கு அந்த கடைசி வரைக்கும் அந்த சாஸ்திர பிரவச்சனம் அதுல நோக்கம். அதே மாதிரி சுவாமியே சாச்சிருக்கார் என்னன்னா, த்ரிகாலம் வந்து ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை நான் சொல்லிட்டு வரேன், அது நிச்சயம். அதை தவிர எத்தனை தடவைன்றது கணக்கு இல்லை. ஏன்னா சுவாமிக்கு வந்து தூக்கம்ன்றது இல்லை. அதனால வந்து ராத்திரியில ஒரு புஸ்தகம் கூட இவர் வந்து பேனா இல்லாமல் அதுல வந்து என்ன ஞாபகம் வருதோ அதை சுவாமி தேசிகன் எங்கெங்க எடுத்திருக்காரோ அதெல்லாம் உடனே குறிப்பு எழுதி வைக்கிறவர். அந்த மாதிரி அதனால அவர் த்ரிகாலம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு வரேன், இது நிச்சயமாக. அது வந்து என்ன, இதை சொல்றதுக்கு முக்கியமாக என்னன்னால், சுவாமி தேசிகனே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி ஸ்லோகத்துல வாகர்த்த சித்தி ஹேதோகோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்துதி பக்தியா கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரசிதாமேதாம். வாகர்த்த சித்தி ஹேதோகோ, உனக்கு சொல்லு பொருள் ரெண்டும் சொல்லு, சொன்னா தெரிய போறாத, அதனுடைய அர்த்தமும் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா. தோப்பனார் சொல்ற 800 வியாக்கியான பொருள்னா பணம், வாக்கு அர்த்தம், இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்றதுக்கு நிதர்சனமான உண்மை ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பாராயணம். அதனால இது ரெண்டும் வந்து பணம் இருக்கிற இடத்துல கல்வி இருக்குமா, கல்வி இருக்கிற இடத்துல பணம் இருக்குமான்னு கேட்டுருக்காள். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும்னால் நீ வந்து சுவாமி தேசிகன் சாச்சுட்டார் வாகர்த்த சித்தி ஹேதோகோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்துதின் பக்தியா. ஹயக்ரீவனை பத்தின இந்த ஸ்துதிய படின்னு அவர் நியமிக்கிறார் சுவாமி தேசிகன். மிச்ச ஸ்தோத்திரங்கள் படிச்சா நல்லது, உனக்கு இஷ்டமான பலன் வரும். இத சொன்னால் பிரபன்னஜன பாதேயம் பிரபித்சூனாம் ரசாயனம், அதாவது மோட்சம் போனோன்ற ருச்சி வர பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கவனுக்கு மருந்து, பண்ணிட்டவனுக்கு இது வழித்துணை அப்படிங்கிற சில ஸ்தோகத்துல பிரபன்னால் கூட அன்பகம் பிரபன்னு ஒரு ஸ்தோத்திரத்துல தினந்தோறும் படிப்பாயித்தேன்னு. ஆனால் மூணு ஸ்தோத்திரத்துல படின்னு சுவாமி தேசிகன் நியமிக்கிற இது ஒண்ணு. மகாவீர வைபவத்துல கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவபஜ பேஷஜ மேதத்து பட்டத மகாவீர வைபவம் சுதயா அப்படின்னு அங்கேயும் நித்தியம் படி நித்தியானுசந்தானத்துல இதை வச்சுக்கோண்ட. அதே மாதிரி பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய ரங்கநாதனை பத்தின ஸ்தோத்திரம் அபீதிஸ்தவம், அதுல பட்டத ரங்கபர்த்து ஸ்துதி கடத்தி ஸ்லோகம் இந்த மூணுல அதுல முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை படி அப்படின்னு அவர் வந்து நியமிக்கிறார். அத வந்து தன்னுடைய வாழ்நாள்ல கடைசி நாள் வரைக்கும் கடைப்பிடிச்சுண்டு வந்தவர் சுவாமி. அதனால அவர் இப்போ சின்னவாளா இருக்கா, இப்பதான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கா, அத்தியனம் பண்றா, அந்த 4000 பிரபந்தங்களை சொல்றா, இல்ல வேற எந்த வாசிப்போனா வாசிக்கிறா. எல்லாருக்கும் சுவாமியினுடைய ஒரு ஆசீர்வாதத்தோட கூடின ஒரு கட்டளை எதுவா வச்சுக்கலாம்னால் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கோ, எத்தனை தடவை சொன்னாலும் அது வந்து நல்லது அப்படின்னு. இதுல இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம், ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி கருட தண்டகத்தை சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்னா கருத்மான கருட மந்திரத்தை உபதேசம் அப்புள்ளார்கிட்ட வாங்கிட்டு சுவாமி தேசிகன் கருத்மான பத்தின மந்திரத்தை ஔஷதாத்ரின்னு சொல்லக்கூடிய திருவஹீந்திரபுரம் மலையில ஜபம் பண்ணி கருத்மான் நேர எழுந்தருளி ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அதனால கருத்மான பத்தின ஸ்தோத்திரம் ரெண்டு, ஒன்னு பெருசு பஞ்சாசத், இன்னொன்னு சின்னது தண்டகம். அந்த கருட தண்டகத்தை சொல்லிட்டு இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை கண்டிப்பாக ஒருவரும் மூன்று தடவை இல்லைன்னா திரிகால சந்தியாவந்தனம் எப்படியோ அந்த மாதிரி இதை வச்சுக்கலான்றது சுவாமியினுடைய திருவுள்ளம். அது சகல ஸ்ரேயஸையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும்ன்றத சொல்லி இந்த ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஈச்சம்பாடி அப்படின்றது ஈசனை பாடி எம்பெருமான பாடினவாளா இவா, இவா பூர்வர்கள், அதனால இந்த குலத்துக்கு அந்த பேர். ஈச்சம்பாடின்றதுக்கு விளக்கம் தோப்பனார் சொல்றது என்ன, ஈசனை பாடியவர் அது. அதனால அந்த மகான் சுவாமியினுடைய அந்த அவருடைய பேரன் ஸ்ரீராமன் கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுட்டு பூர்த்தி பண்ணுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.